Malaya, mama, இவ பார்வை பட்டு தெரிக்க ஒரு மின்னல் பொழுதிலே பொன் காதல் என்னை இழுக்க என் காலம் நின்று தாவுதடி குதிக்க என்னை இழுக்க என் காலம் என்று தாவுதடி குதிக்க